जीवनं जगदाञ्जीयात् किमप्यपहत स्पृहम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाक्वयम् महः। मघायाम् मघरे मासे शुक्रांशम् भार्गवोद्भवम् महीसारपुराधीशम् भक्तिसारमहम् भजे। இன்றைய தினம் தை மாதம் மகா நட்சத்திரம் திருமேஷி ஆழ்வாருடைய அவதார தினம். இன்றைய தினம் திருமேஷி ஆழ்வாருடைய வைபவத்தையும் ஆழ்வார் அருளி செய்த திவ்ய ஸ்ரீசூக்தியை பற்றியும் இன்று நாம் அனுபவிப்போம். திருமேஷி ஆழ்வார் துவாபர யுகத்திலே சித்தார்த்தி வருஷம் தை மாதம் மகா நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை பார்கவ முனிவருக்கும் கனகாங்கி என்கிற அப்சரஸ்திரீக்கும் சுதர்சனாம்சமாக அவதாரம் செய்தார். அவர் அவதாரம் செய்தது மகிசார க்ஷேத்திரமான திருமகிஷை. அத்திரி புருகு வசிஷ்டர் பார்கவர் ஆகிய நான்கு முனிவர்களும் பிரம்மாவை பிரார்த்தித்து தாம் நித்தியவாசம் செய்ய உகந்த இடம் என்று வினவ, அப்பொழுது பிரம்மா இந்த மகிசார க்ஷேத்திரத்தில் நித்தியவாசம் பண்ணும்படியாக நியமித்தார். அப்படி நித்தியவாசம் செய்கிற காலத்திலே பார்கவருக்கும் கனகாங்கி என்கிற அப்சரஸ்திரீக்கும் அவதாரம் செய்திருந்தார் திருமேஷி ஆழ்வார். அவர் அவதாரம் செய்யும்போது பிண்டாகிருதமாக அவதாரமானார். பின்பு எம்பெருமான் அனுகிரகத்தினால் குழந்தை வடிவம் கொண்டு அவ்வழியே வந்த பெரம்பருக்கு வந்த வேளாளன் மூலமாக வளர்க்கப்பட்டார் திருமேஷி ஆழ்வார். ஆழ்வாரானவர் ரிஷிபுத்திரராகியாலே சகல கலைகளையும் கற்று ஸ்ரீவைஷ்ணவ மதத்திற்கு முன்பாகவே சாங்கிய மதம் சமண மதம் சைவ மதத்திலே ஊற்றம் கொண்டு இருந்தார். அதை தாமே ஆழ்வார் சாக்கியம் கற்றோம் சமணம் கற்றோம் சங்கரனாராக்கிய ஆகம நூல் ஆராய்ந்தோம் வாக்கியத்தால் செங்கட்கரியானை சேர்ந்தோம் யாம் தீதிலமே எங்கட்கரிய தோன்றில் என்று அருள் செய்திருந்தார். அவ்வழியே சாங்கிய சமண மதம் தாண்டி சைவ மதத்திலே நிறைய ஊற்றத்தினால் சிவவாக்கியர் என்று பேர் கொண்டு எழுந்துள்ளிருந்தார். ஆழ்வாருடைய காலம் துவாபர யுகம். அதே துவாபர யுகம்தான் முதலாழ்வாருடைய காலம், முதுகவி ஆழ்வாருடைய காலம் கூட. அப்பொழுது எழுந்தொழிந்த பேயாழ்வார் திருமேஷி ஆழ்வாரை திருத்தி பணி கொள்ள வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு அவர் எழுந்தொழிந்த இடத்திலே தாமும் ஒரு நந்தவனம் வைத்து பெருமாளுக்கு புஷ்பகீதம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் திருமேஷி ஆழ்வார் நந்தவனம் அருகே வருவதை பார்த்து பேயாழ்வார் ஒரு குடத்தை பல ஓட்டைகள் செய்து மூன்று துண்டுகளாக கொண்ட கயிற்றை கட்டி தீர்த்தம் எடுத்து ஒரு பூச்செடி தலகையாக நட்டு ஜலம் சேர்த்து கொண்டிருந்தார். இதை பார்த்து திருமேஷி ஆழ்வார் ஏளனம் செய்ய பேயாழ்வார் இந்த மூன்று துண்டு கொண்ட கயிற்றை சிவவாக்கியரான திருமேஷி ஆழ்வாரின் பல சமய ஞானத்தை சாமியமாக கொண்டது என்று கூறி இந்த ஓட்டாஞ்சல்லியாக சல்லி சல்லியாக ஓட்டைகளுடைய இந்த குடத்தை எல்லா தத்துவத்தையும் அறிந்து கொள்ளும் வலிவில்லாத மனதை குறிக்கிறது என்று கூறி இந்த செடியை தலகையாக நட்டுவதற்கான காரணம் சிவவாக்கியரின் தெளிவில்லாத மனநிலைமையை மயக்க நிலையை காட்டுகிறது என்று யார் பரம்பொருள் என்றதில் தெளிவில்லாததாக சிவவாக்கியிருக்கிறார் என்று கூறிய பேயாழ்வார் திருமேஷி ஆழ்வாரின் மனத்தை தெளிவித்தார். அப்பொழுது திருமேஷி ஆழ்வார் பேயாழ்வாரை ஆசிரித்து பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனே ஜகத்காரணம் என்று அறிந்து அவரிடம் சகலார்த்தங்களை தெளிந்து யோகாபியாசம் செய்து கொண்டு எழுந்தொழிந்தார். இப்படி திருமேஷி ஆழ்வார் திருவள்ளிக்கேணிலே யோகாபியாசம் செய்து கொண்ட சமயத்திலே வான்வழியாக சிவனும் பார்வதியும் போய்கொண்டிருந்தனர். அப்பொழுது அவ்வான்வழியே கீழே எழுந்தொழிந்த திருமேஷி ஆழ்வாருக்கு மேலே அவர்கள் போக முடியாத நிலைமையாகிவிட்டது. ஏனென்றால் திருமேஷி ஆழ்வாருடைய தபோபலத்தினால் அவர்களால் போக முடியவில்லை. அப்பொழுது அவருக்கு ஏதாவது வரம் கொடுக்க வேண்டும் என்று சிவன் வினவ திருமேஷி ஆழ்வார் தமக்கு மோட்சம் வேண்டும் என்று கேட்டறிந்தார். தாம் மோட்சத்துக்கு கொடுப்பதற்கு தாம் மோட்சம் கொடுப்பதற்கு உரிமை இல்லாதவன் என்று சிவன் கூற, பிறகு ஆழ்வார் தம்முடைய மரணத்தை இரண்டொரு நாள் தள்ளி போட வேண்டும் என்று வினவ, அதற்கும் சிவன் தமக்கு அதிகாரம் இல்லை என்று கூறி இரண்டுமே சிவன் நாராயணனுக்கான அதிகாரம் என்று கூறினார். பிறகு இந்த ஊசி வழியே நூலையாவது வளவைக்க முடியுமா என்று திருமேசாழ்வார் ஏளனம் செய்ய சிவன் கோபம் கொண்டு தன் நெற்றிக்கண்ணை திறந்து ஜுவாலையை கக்க அப்பொழுது திருமேசாழ்வார் சுதர்சனாம்சமானதாலே கோடி சூரிய பிரகாசத்தினால் அந்த ஜுவாலையை போக்கடித்தார். பின்பு சிவனானவர் தன்னுடைய ஜட்டாமுடியில் இருந்து கங்கையை வரவழைக்க அதுவும் திருமேசாழ்வாரை ஒன்றும் செய்ய முடியாதபடியால் சிவனானவர் ஆழ்வாரின் தபோபலத்தையும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனிடத்தில் கொண்ட ஆழ்ந்த பக்தியையும் அறிந்து கொண்டு பக்திசாரர் என்று திருநாமம் கொடுத்து மேலே போனார் என்று. இப்படியாக திருமேசி ஆழ்வார் யோகாபியாசம் செய்து கொண்டும் பல திவ்ய தேசத்தை எம்பெருமானை சேவித்துக் கொண்டும் போகிற வழியிலே பெரும்புலியூர் என்ற கிராமத்தில் வாசலிலே எதிர்வேத பாராயணம் செய்து கொண்டிருந்த பிராமணர்கள் ஆழ்வாரானவர் வேளாண் குடும்பத்தில் வளர்ந்தவர் என்ற காரணத்தினால் அவர் காதில் வேதம் ஓத விழக்கூடாது என்று நிறுத்தியிருந்தனர். ஆழ்வார் அவர்களை தாண்டி சென்றதும் இவர்கள் ஆரம்பிப்பதற்கான இடத்தை மறந்து போனது. இதை கண்டு ஆழ்வார் நிலத்தில் இருந்த கருப்பு நெல்லை கீறி காட்டி சூச்சிப்பித்தருளினார். கிருஷ்ணானாம் ப்ரீஹீனாம் நகனே பின்னம் என்று அவர்கள் விட்ட இடத்தை ஆழ்வார் இப்படி சூச்சிப்பித்தார். பிறகு ஆழ்வாருடைய ஞானத்தை கண்டு அவர்கள் க்ஷமாபணம் கேட்டிருந்தனர். பெரும்பூலியூர் எம்பெருமானவர் ஆழ்வார் எந்த பக்கம் எழுந்திருந்தாலும் அந்த பக்கம் தாமே திரும்பிக் கொண்டு ஆழ்வாருக்கு சேவை சாதித்தார். இப்படியாக ஆழ்வாரின் பெருமைகளை கண்டு அவ்வூரில் எழுந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் அங்கே நடக்கும் யாகத்திற்கு ஆழ்வாரை எழுந்தருள பண்ணினார்கள். அங்கே ஆழ்வாருக்கு முதல் மரியாதை அக்ரதானம் பண்ண வேண்டும் என்று எல்லோரும் தீர்மானித்து அக்ரதானம் செய்திருந்தனர். அதற்கு சில செய்வர்களும் சில பேர்களும் ஆட்சேபித்தனர் இவருக்கு அந்த அக்ரதானம் கொடுக்கக்கூடாது என்று. இவர் வந்து பிறப்பால் வேளாளன் இடத்தில் பிறந்தவர், அதனால் இவருக்கு இவ்வளவு மரியாதை கூடாது என்று ஆட்சேபித்தனர். அப்பொழுது ஆழ்வார் அக்கரங்கள் அக்கரங்கள் என்று மாவதென்ன கோலோ இக்குறும்பை நீக்கி என்னை ஈசனாக்க வல்லையேல் சக்கரங் கொள்கையனே சடங்கர்வாயிறங்கிட உட்கிடந்த வண்ணமே புறம்புசித்து காட்டிடே என்று எம்பெருமானை வேண்ட எம்பெருமான் ஆழ்வாரின் அந்தரியாமையிலே எழுந்திருந்த எம்பெருமான் ஆழ்வாரின் திருவுடம்பிலே பிரகாசித்தருளினான். சாரூப்பியனாக ஆதிசேஷ பரியங்கத்திலே எழுந்திருந்து திருமகள் மன்மகளுடைய சேவை சாதித்திருந்தான் ஆழ்வாரின் திருவுடம்பிலே. எல்லோரும் ஆழ்வாரின் திருவுடம்பிலே எம்பெருமானை சேவித்தனர். பிறகு ஆழ்வாருடைய பெருமைகளை பார்த்து அவருக்கு அக்ரதானம் உசிதமே என்று கூறி அவருக்கு அக்ரதானம் அளித்தனர். இப்படியாக திருமேசி ஆழ்வார் மேலே காஞ்சிபுரத்துக்கு எழுந்துருளி அங்கே யோகாபியாசமும் சிஷ்யார்ஜனமும் செய்து கொண்டு எழுந்துள்ளிருந்தார். அந்த சமயத்திலே கணிக்கண்ணன் என்ற சிஷ்யனும் அவருடைய சிஷ்யராக கணிக்கண்ணன் என்கின்ற பிரதம சிஷ்யன் இருந்தார். ஆழ்வார் எழுந்திருந்த ஆசிரமத்திலே ஒரு மூதாட்டி ஆழ்வார் கைங்கரியம் செய்து கொண்டிருந்தாள். அவருடைய கைங்கரியத்தை ஸ்லாகித்து அந்த மூதாட்டியை இளமையாக்கினார் ஆழ்வார். அந்த இளமையான ஆகின அந்த மூதாட்டியை அவ்வூர் பல்லவ அரசன் அந்த இளம்பெண்ணை கண்டு அவரை மணந்து கொண்டான். சில காலம் கழித்து அவன் முதியவனாக ஆகியும் அந்த இளம்பெண் இளமையோடே இருக்கிறதை கண்டு அப்பொழுது அந்த பெண் ஆழ்வாருடைய அனுகிரகத்தால் நான் இப்படி இருக்கிறேன் என்று கூற, அவ்வரசன் கணிக்கண்ணனை அழைத்து தாம் எப்பொழுதும் இளமையாக இருக்க வேண்டும் என்று ஆழ்வார் பாட வேண்டும் என்று கூற, அதற்கு கணிக்கண்ணன், எம்மாழ்வார் எம்பெருமான் சிவன் நாராயணன் தவிர வேறு எவரும் பாடமாட்டார் என்று ஆணித்தரமாக எடுத்து கூற கணிக்கண்ணனை தேசப்பிரட்டம் செய்தான் அந்த அவ்வரசன். கணிக்கண்ணன் தேசப்பிரட்டம் செய்ததை கண்ட ஆழ்வார் எம்பெருமான் திருவெக்கா எம்பெருமானிடத்திலே சென்று, கணிக்கண்ணன் போகின்றான் காமர்பூங்கச்சி மணிமன்னா, நீ கிடக்க வேண்டாம், துணிவுடைய சன்னா புலவன் நான் செல்கின்றேன், நீயும் உன் பைனாகம் பாதி சுருட்டிக்கொள் என்று சொன்ன வண்ணம் செய்த பெருமாளை யதோத்தகாரி எம்பெருமானை ஆழ்வார் பிரார்த்திக்க, எம்பெருமானும் தன்னுடைய ஆதிசேஷ பரியங்கத்தை எடுத்துக்கொண்டு கணிக்கண்ணன், கணிக்கண்ணன் பின்னே திருமூர்த்தி ஆழ்வார், பின்னே எம்பெருமான் என்று மூவரும் காஞ்சி மாநகரை விடுத்து சென்றனர். அப்பொழுது எம்பெருமான் ஆழ்வார் இருவரும் ஊரை தாண்டி ஓர் அந்த பாலாற்றங்கரையிலே ஒரு நாள் இரவு தங்கினர். இப்பொழுதும் அவ்விடத்துக்கு ஓர் இரவு இருக்கை என்று பெயர். இப்பொழுது அதை ஓரிக்கை என்று கூறுவர். ஒரு நாள் இரவு பெருமாளும் ஆழ்வாரும் அந்த இடத்திலே எழுந்தெழுந்தார்கள். பின்பு மறுநாள் காலை அவ்வரசன் ஆழ்வாரின் பெருமையைக் கண்டு பெருமாளும் ஆழ்வாரும் திரும்ப ஊருக்கு எழ வேண்டும் என்று பிரார்த்தித்தனால் ஆழ்வாரும் இசைந்து, கணிக்கண்ணன் போக்கொழிந்தான் காமரபூங்கச்சி முனிவன்னா, நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சன்னா புலனும் செலவழிந்தேன், நீ முன் பைனாகும் பாய் விரித்துக்கொள் என்று எம்பெருமானை பிரார்த்திக்க, யதோத்தகாரி எம்பெருமான் வலப்பக்கம் சயனித்து எம்பெருமான் ஆழ்வார் பார்த்ததினால் இடப்பக்கமாக சயனித்து ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று பெயர் கொண்டான் யதோத்தகாரி எம்பெருமான். இப்பவும் திருமேசி ஆழ்வாரும் எம்பெருமான் யதோத்தகாரி எம்பெருமானும் இந்த ஓர் இரவு இருக்கை என்ற இடத்திலே தை மாத மகா நட்சத்திரத்தில் எழுந்தொழி உற்சவம் கண்டொழிகிறான் ஆழ்வாருக்காக. திருமேசி ஆழ்வார் பின்பு காஞ்சிபுரத்திலிருந்து திருக்குடந்தைக்கு எழுந்துருளி அங்கே எம்பெருமான் ஆறாவமுதன் சயனித்திருப்பதைக் கண்டு, நடந்த கால்கள் நுந்தவோ நடுங்க ஞாலமேனமா, இழந்தமை குலுங்கவோ இளங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழிகேசனே என்று மங்களாசாசனம் செய்கிறார். ராமாவதாரத்தில் எம்பெருமான் காணகமெல்லாம் நடந்ததினால் வந்த உன் திருவடிகளுக்கு நோவு உண்டாயிற்றோ என்றும், நடுங்க ஞாலமேனமா இடந்தமை குலுங்கவோ, எம்பெருமான் வராக அவதாரம் செய்யும்போது பூமி குலுங்கியது. அப்பொழுது எம்பெருமானுடைய திருவுடம்பு குலுங்கியதால் அந்த களைப்பு போக இங்கு சயனித்துக் கொண்டிருக்கிறாயே என்றும், கடந்தகால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு என்று ஆழ்வார் ஆறாவமுத ஆழ்வானை பிரார்த்தித்துக் கொண்டவுடன் எம்பெருமான் எழுந்திருந்து பேசவே முற்பட்டான். ஆகையினால் எம்பெருமான் உத்தாயன சைனியாக இப்பொழுதும் சேவை சாதிக் கொண்டிருக்கிறான் திருக்குடந்தையில். தம் வார்த்தையை கேட்டு எம்பெருமான் சயனத்திலிருந்து எழுந்தருகிறான் என்பதைக் கண்டு ஆழ்வார் வாழிகேசனே என்று பல்லாண்டு பாடுகிறார். இப்பொழுதும் திருமேசி ஆழ்வாருக்காக உத்தாயன சைனியாய் எம்பெருமான் திருக்குடந்தையில் சேவை சாதிக்கிறான். இவ்வாறு திருமேசி ஆழ்வார் திருக்குடந்தை எம்பெருமானை மனத்தில் கொண்டு பல்லாயிரக்கணக்காண்டுகள் யோகாபியாசத்தில் எழுந்திருக்கிறார். ஆழ்வார் தன்னுடைய யோகத்தினாலேயே ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் கண்டுகொண்டார் என்பது சரித்திரம். மேலும் ஆழ்வாருடைய நான்முகன் திருவந்தாதி திருச்சந்த விருத்தம் என்று இரண்டு பிரபந்தங்களை செய்தால் திருமணி ஆழ்வார். அதிலே நான்முகன் திருவந்தாதி 96 பாசுரங்கள், திருச்சந்த விருத்தம் 120 பாசுரங்கள். அதில் திருச்சந்த விருத்தத்திலே பூணிலாய வைந்துமா என்று தொடங்கி ஆழ்வார் நாராயண சப்தார்த்தத்தை வெளியிட்டு தாமும் கற்ற மதங்களையெல்லாம் புறக்கணித்து சரீராத்மபாவத்தோடு ஸ்ரீமன் நாராயணனை ஸ்தாபித்தார் ஆழ்வார். பரத்வமில்லாத சௌலபியம் பயன் தராது என்று பரத்வத்தை விரிவாக ஸ்தாபித்தார் திருமீழ்ச்சி ஆழ்வார். நாராயண பாரம்யத்திலும் சப்தார்த்தத்திலும் மிக்க நோக்குள்ளவரானபடியாலே இவரை பக்திசாரர் என்று போற்றப்படுகிறார். சிவன் நாராயணனே பரந்தேவதை என்று நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான், யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன், ஆழ்பொருளை சிந்தாமல் கொள்மின் நீரே தேர்ந்து என்று நான்முகன் திருவந்தாதி ஆரம்பமாகிறது. பிரம்மாவை சிவன் நாராயணன் படைத்தான், பிரம்மா சங்கரனை படைத்தான் என்று இந்த ஆழ்ந்த பொருளை திருமந்தியாதியாக நான் அறிவிக்கின்றேன், இப்பொருளை சிந்தாமல் எல்லோரும் கேட்க வேண்டும் என்று அருள் செய்கிறார் ஆழ்வார். பிரமத கண்டனமும் ஸ்வமத ஸ்தாபனத்தையும் ஆழ்வார் தன்னுடைய பிரபந்தங்களிலே காட்டி அருள்கிறார். அரியார் சமணர் அயர்ந்தார் பௌத்தர் சிறியார் சிவபட்டார் செப்பில் வெறியாய மாயவனை மாயவனை மாலவனை மாதவனை ஏத்தாதோர் ஈனவரே ஆதலால் இன்று சமண மதத்தையும் பௌத்தர்களையும் சைவர்களையும் இப்பாசுரத்திலே ஆக்ஷேபித்து மாயவனான மாதவனை யார் பாடாதவர்களோ அவர் ஈனவரே என்று இப்பாசுரத்தில் பரமத கண்டனத்தை சாதித்துள்ளார். திருச்சந்த விருத்தத்திலே ஆழ்வார் நிறைய தத்வார்த்தங்களை வெளியிடுகிறார். அதில் எட்டு மெட்டு மெட்டுமாய் ஓர் ஏழுமேழுமாய் எட்டு மூன்று முன்றியாகி நின்ற ஆதிதேவனை எட்டினாய வேதமோடு இறஞ்சி நின்று அவன் பெயர் எட்டு எழுத்து மோதுவார்கள் வல்லர்வானமாளவே என்று பல தத்வார்த்தங்களை இப்பாசுரத்தில் அருள் செய்கிறார் ஆழ்வார். எட்டு மெட்டும் எட்டுமாய் என்பதனால் 24 தத்துவங்கள், மூவெட்டு 24 என்பதனால் 24 தத்துவங்களையும் 25 தத்துவம் ஜீவன் 26 எம்பெருமான் என்று கூறுவர். அதில் இப்பாசுரத்தில் மூவெட்டு 24 தத்துவங்களையும் ஓர் ஏழு மேழுமாய் என்பதனால் சப்த தீபங்களையும் சப்த பர்வதங்களையும் சப்த சமுத்திரங்களையும் ஆழ்வார் காட்டி எட்டு மூன்றும் ஒன்று ஆகி எட்டு மூன்றும் ஏகாரச ருத்ரர்களையும் துவாரச ஆதித்யர்களையும் கூறி ஒன்றுமாகி நின்றதே ஆதிதேவனை ஆகிய இவர்களுக்கெல்லாம் காரணமான எம்பெருமானை எட்டினாய பேதமோடு இறைஞ்சி நின்று எட்டு அங்கங்களும் கூடிய பக்தியாக அஷ்டாங்க யோகத்தை ஆழ்வார் எட்டினாய பேதமோடு இறைஞ்சி நின்று என்று அருள் செய்கிறார். அந்த அஷ்டாங்க யோகமானது மத்பக்தஜன வாத்சல்யம் பூஜாயாம் வானுமோதனம் மத்கதாசிரவணே பக்தி ஸ்வரணே அத்ராங்க விக்ரியா ஸ்வயமாராதனே யத்னா மமார்த்தே டம்பவர்ஜனம் மமானுஸ்மரணம் நித்யம் யச்சமாம் நோபஜீவதி என்று பக்தி ரஷ்டவிதாஹேஷா என்று பக்தி எட்டு விதமானது நவவித பக்தியும் கூறுவர். ஆழ்வார் இங்கு அஷ்டாங்க யோகத்தை அருள் செய்கிறார். அதாவது மத்பக்ததன வாத்சல்யம் பாகவதரிடம் அன்பு கொள்ளல் என்பதையும் பூஜாயாம் வானுமோதனம் பகவானை ஆராதிப்பதில் நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்பதையும் மத்கதா ஸ்ரவணே பக்தி அவன் சரித்திரத்தை கேட்பதற்கு நம் ஆவல் கொள்ள வேண்டும் என்பதும் ஸ்வரநேத்ராங்க விக்ரியா என்பதனால் அப்பொழுது அந்த சரித்திரத்தை கேட்கும்போது நம்மளுக்கு மைக்கூச்சல் ஏற்பட வேண்டும் என்பதும் ஸ்வயம் ஆராதனே யத்னஹா அவனை தானாரே ஆராதிக்க வேண்டும் என்பதையும், அமார்த்தே டம்பவர்ஜனம் அப்படி ஆராதிக்கும் பொழுது கைங்கரியங்களில் டம்பமில்லாமையும், மானுஸ்மரணம் நித்தியம் எச்சமாம் நோபஜீவதி எப்பொழுதும் அவனையே தியானம் செய்வதையும், அப்பொழுது எம்பெருமானிடத்தில் அற்ப பலங்களுக்கு அவனை யாசிப்பிக்கக்கூடாது என்பதையும் அஷ்டாங்க யோகமாக இங்கே கூறுகிறார்கள். அப்படி அஷ்டாங்க யோகத்தை கொண்டு எட்டினாயபேதமோடு இறைஞ்சி நின்று எட்டெழுத்தும் அவன் பெயரான எட்டெழுத்து அதாவது திருவஷ்டாட்சரத்தை ஓதுவார்கள். இப்படி அஷ்டாங்க யோகத்தோடும் திருவஷ்டாட்சர ஜபத்தோடும் எவர் ஓதுவார்கள் வல்லர்வானமாளவே அவர்கள் மோட்சத்தை அடைவார்கள் என்று ஆழ்வார் இப்பாசுரத்தினாலே அருள் செய்கிறார். நின்றதெந்தை ஊரகத்து இருந்ததெந்தை பாடகத்து அன்று ரெக்கனை கிடந்தது எண்ணிலாத மின்னலாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்தபின் மறந்தினேன் நின்றதும் இறந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே என்று ஆழ்வார் திவ்யதேச மங்களாசாசனம் செய்கிறார். ஆதி ஆதி ஆதி நீ ஓர் அண்டமாதி ஆதலால் சோதியாத சோதினி அது உண்மையினில் விளங்கினாய் வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி ஆயனாயமாயமென்னமாயமே என்று திருமீஷி ஆழ்வாருடைய பாசுரங்கள் இப்படியான தத்வார்த்தங்களை கொண்டது. இப்படியாக திருமீஷி ஆழ்வார் தம்முடைய திவ்ய சீசூக்தியிலே பரமத கண்டனம் சமதஸ்தாபனம் சமதஸ்தாபனத்தையும் பல தத்வார்த்தங்களை கொண்ட பாடல்களையும் சாதித்திருந்தார் ஆழ்வார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.